శ్రీమన్నూతనరంగనారితిరాడబ్దాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణార్థరార్థం ప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతరసుదా లక్ష్యాత్మయోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాత్ పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మతంపరం శ్రీమతే శ్రీలక్ష్మి హయగ్రీవ దివ్య పాదుకా సేవక శ్రీమదభినవ వాగీష బ్రహ్మతంత్ర స్వతంత్ర పరకాల మహాదేశికాయ నమః యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. ఆస్తిక అన్బర్గల్ ఎల్లోరుకుం అడియనుడియ సుప్రభాతంగల్. சுதர்சன அஷ்டகத்தில் இன்னைக்கு நாம பல ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். த்விசதுஷ்கமிதம் பிரபூத சாரம் பட்டத்தாம் வேங்கட நாயக பிரணீதம் விஷமேபி மனோரத பிரதாவன் நவிகன்யேத ரதாங்க துர்யகுப்தா த்விசதுஷ்கமிதம் பிரபூத சாரம் పఠతాం వెంకట నాయక ప్రణీతం విషమేపి మనోరథః ప్రదావన్ నవిహన్యేతరతాంగ దుర్యగుప్తః. సుదర్శనాష్టకం ఎందు సొల్లకూడియదాన స్తోత్రతే అరులి చేదు స్వామి దేశికన్ అంద స్తోత్రతుడియ ఫలతై అరులి చేగిరార్ ద్విచతుష్కమితం ఎందు. வேங்கட நாயக பிரணீதம், வேங்கட நாயகன் என்ற திருநாமத்தை உடைய தேசிகனால் அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய பிரபூத சாரமிதம் த்விசதுஷ்கம், ரெண்டு நாள் எட்டு என்ற த்விசதுஷ்கம் எட்டு ஸ்லோகம் அர்த்தம். மிகுந்த சாரத்தை உடையதான, மிகுந்த ரசமுடையதான இந்த இரண்டு நான்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடியதான இந்த எட்டு ஸ்தோத்திரத்தையும் பட்டதாம் மனோரதா படிப்பவர்களுடைய மனோரதம், அதாவது அவர்களுடைய மனமானது சங்கல்பமானது விஷமே பிரதாவன் அப்பி, வேற ஏதோ ஒரு விஷயத்தில் தவறான விஷயங்கள்ல ஓடினாலும் கூட அவர்களுடைய மனமானது ரதாங்க துரியகுப்தா, திருவாழி இறைவனாக இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வான் சக்கரத்தினால காக்கப்பட்டதாக இருக்கும். மனசு எங்க வேணா அலைப்பாயலாம். யார் ஒருவர் சுதர்சனாஷ்டகத்தை பிரதிதினம் பாராயணம் செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுடைய மனதானது ஒருநிலைப்பட்டதாக இருக்கும். நவிகன்யத்தே, எந்த விதமான பங்கமும் அதை அதில் ஏற்படாது அப்படின்னு இந்த த்விசதுஷ்கமிதம் அப்படின்ற ஸ்லோகத்துல சொல்றார். இந்த இடத்துல அதுவும் இப்படிப்பட்டதான சுதர்சனாஷ்டகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நாம் அடிக்கடி அனுசந்திக்க வேண்டும் அப்படின்னு தெரிகிறது. பெருமாள் பிராட்டிகள் திரு ஆயுதங்கள் அப்படின்னு கிரமமா வரக்கூடியதான ஸ்தோத்திரம். எம்பெருமான் அங்கியாக இருக்கக்கூடியவன், ஆயுதங்கள்லாம் அங்கங்களாக இருக்கக்கூடியவைகள். அங்கங்களாக இருக்கக்கூடிய ஆயுதங்களினுடைய பெருமைகளை தெரிந்து கொண்ட பிறகு அங்கியான பகவானின் பெருமையை தெரிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசிகன் இயற்றியிருக்கிறார். அப்படிப்பட்டதான சக்கரத்தாழ்வான் இரத்த அங்கம், தேரானது ஓடுவதற்கு சக்கரங்கள் தானே, அதனால்தான் ரதாங்கன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய மனோரதத்திற்கு ரட்சையாக இருக்கக்கூடியவன். ஆகையினால இந்த சுதர்சனாஷ்டக ஸ்தோத்திரத்தை பிரதிதினம் அனுசந்திக்க வேண்டும் என்று பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.